ஆளி பொல்ல தெத்தராந்து பங்கு வருகி கட்டி மேலி ஜாட்டு நூப்ப தங்கு வருகி தெத்தராந்து பங்கு வருகி கட்டி மேலி ஜாட்டு நூப்ப தங்கு வருகி கட்டி மேலி ஜட்டு நுப்ப தங்கு வருகி ஓ ஜாவி நத்தடுக்க கீத்து வங்கு வருகி கட்டி மேலி ஜட்டு நுப்ப தங்கு வருகி கட்டி மேலி ஜட்ட நுப்ப தங்கு வருகி ஹே நஷையாந்த விச்ச தூவே பங்கு வருகி கட்டி மேலி ஜட்ட நுப்ப தங்கு வருகி ਸ਼ਰਮੀਲਾ ਤੇਰਾ ਪਾਣੀ ਪਰੇ ਨੀ ਜਦੋਂ ਹੱਸੇ ਲੱਡੂਆਂ ਦਾ ਮੀ ਵਰੇ ਨੀ ਤਾਈਓ ਸ਼ਰਮੀਲਾ ਤੇਰਾ ਪਾਣੀ ਪਰੇ ਨੀ ਹੋਰ ਨਾ ਕੋਈ ਨੀ ਤੇਰੇ ਰੰਗ ਵਰਗੀ ਜੱਟੀ ਮੇਲੀ ਜੱਟ ਨੂੰ ਪਤੰਗ ਵਰਗੀ ਹੋ ਹੋਰ ਨਾ ਕੋਈ ਨੀ ਤੇਰੇ ਰੰਗ ਵਰਗੀ ਜੱਟੀ ਮੇਲੀ ਜੱਟ ਨੂੰ ਪਤੰਗ ਵਰਗੀ ਲਾਲ ਸੂਹੀ ਜੱਟਾ ਤੇਰੀ ਪੱਗ ਵਰਗੀ ਧੁੱਪ ਵਿੱਚ ਲੱਗਾ ਨੀਰੀ ਅੱਗ ਵਰਗੀ ਹਾਏ ਹੌਲੀ ਬੁੱਲ ਤਿੱਤਰਾਂ ਦੀ ਫੰਗ ਵਰਗੀ ਜੱਟ ਨੂੰ ਪਤੰਗ ਵਰਗੀ।